இதுவரைக்கும் இந்த கல்வியை பற்றி கல்வி உயர்வு பற்றி சொல்லியிருக்காங்க. ஞாபகத்தில் எப்படி இந்த ஒரு கடவுளானவர் வித விதமாக பிரிகிறார், பல வேஷங்களை ஏற்படுகிறார் அப்படிங்கிறத பேசுகிறார். ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் வேஷங்களை ஏற்படுகிறார். அதே இதில் சொல்றாரு, பூமி ராப்போ மனோ வாயு கம் மனோ புத்தி ரேச அகங்கார வித்தியாலுமே பின்னா பிரகிருதி வளர்த்தார். இப்படி என்னுடைய பிரகிருதி எட்டாக பிரிந்து விட்டது. பிரகிருத்தினா என்னது? பொருள் இயற்கை ஒரு கட்டமைப்பு, ஒரு எம்பாடிமெண்ட், ஒரு தோற்றம். நல்ல நமக்கு புரியுது கட்டமை. இப்போ இது பிரகிருதிக்கு அவர் என்ன பிரகிருத்தின்னா பேர் வைக்கல. ஏன்னா எப்பயுமே அடுத்த வாரத்தை சொன்னாதான் இதுக்கு பேர் தேவை. பொதுவாகவே இப்போ ஒரு வீட்டில் குழந்தை பிறந்தது உண்மையிலேயே அப்படி பேர் ஆயிடுச்சு. நான் ஒரு ஊரில் இரு நான் ஒரு ஊரில் இருந்து தங்கியிருந்தாங்க பார்த்தேன். அப்போ அந்த வீட்டு வேலையால் வந்து ஏதோ அந்த வீட்டுக்கு வந்தாலே ஏதோ ரேஷன் கார்டு பற்றி அந்த வீட்டு வீட்டில் இருந்தவர் அரசியல் தலைவர். அப்போ அவர் வந்து பேசினாங்க அந்த தோட்டத்துக்கு அரசியல் பேசினப்ப, சரி பெரிய பொண்ணு பேர் என்ன? பெரிய பிச்சைங்க. சின்ன பொண்ணு பேர் என்ன? சின்ன பிச்சை. இவ்வளோ தான் பேர். ஏன்னா இல்லைங்க, உங்கள் செல்ல பேர் கேட்கலங்க. பேரு கேட்கு பேரே அப்படி தானுங்க. இப்போ பாருங்க ரேஷன் கார்டில் இருக்கு. பெரிய முதல்ல குழந்தை எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? அப்பச்சின்னு கூப்பிட்டுருப்பாங்க. என்ன பேர் ஞாபகம்? அப்போ பெரிய சின்னது தான் வித்தியாசம். முதல்ல கூப்பிடும் போது பெரிய அப்பச்சின்னு கூப்பிட்டுருக்க மாட்டேன். அப்பச்சின்னு கூப்பிட்டு இன்னொரு குழந்தை போகும் போது இவர் பேர் பெரிய அது பேர் சின்ன. அவர் இப்போ அப்படிதான் இந்த இடத்துல பிரகிருத்தின்னு பேர் வைக்கிறார். இன்னும் மூச்சு விடலை. என்ன மூச்சு விடலை? அதுக்கு பேர் என்னென்ன பிரகிருதி வேறு அப்பறம் பராங்கிறத சொல்லலை. ஏன்னா இப்போ சொல்லியிருக்கிறது ஒன்று தான். அதனால் அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறார். ஏன்னா ரெண்டு வார்த்தை எடுத்த உடனே சொன்ன குழப்பி விடுது. தேவையில்லாமல் மைண்ட் அங்கே போகும். இது என்னுடைய பிரகிருதி, என்னுடைய வேஷம். ஓ அப்படியா? இப்போ இந்த வரியோட ஒரு தெளிவு வந்துருச்சு. இப்போ அடுத்த வரியில் ஆரம்பிக்கிறது அடுத்த சொல்ல அப்பரா எம் இதஸ்து அந்நியா பிரகிருத்தின் வித்தி மேற்படும். இதை தவிர ஒரு பரமான பரா பிரகிருதி ஒன்று இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இப்போதான் ஆரம்பிக்கிறார். அப்படி அது இப்போ பராமாகிறதுனால இதுக்கு என்ன பெருப்போ அப்பறம் ஆயிடுச்சு. அந்த பரா பிரகிருதி எப்படிப்பட்டதுன்னா ஜீவபூதா ஜயா இடம் ஜெகத்து காரியத்தே. அது உயிர் ரூபமானது. அதனால்தான் இந்த உலகமானது தாங்க. எப்படி இந்த மனம் உடல் எல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் வேலை செய்யாது, எப்போ உயிர் இல்லை. அதே போல இந்த உலகத்துக்கு, இந்த உலகத்தில் நான் பார்க்கறதுலாம் உடல் மட்டும்தான் பார்ப்போம், இதுக்கு மனமும் இருக்கிறது, உலகத்துக்கும் மனம் இருக்கு. அதெல்லாம் இந்த சயின்டிஸ்ட் தெரிவிச்சா. அதே போல இந்த உலகத்துக்கு உயிர் இருக்கு, கேட்கவே வேண்டாம் சயின்டிஸ்ட், அதனால அதையெல்லாம் ரீச் ஆக முடியாது. அந்த உயிரை தான் இவர் என்ன சொல்றாரு, பணா பிரகிருதி. உணர்வு கட்டமைப்பு அல்லது காரண பிரகிருதி. போன வகுப்புல காரணங்கிற வார்த்தை பார்த்தோமா, பார்க்கலையா? அத வந்து காரண பிரகிருத்தின்னு சொல்லலாம். சில பேர் காரண சரீரம் அப்படிங்கிற வார்த்தை சாஸ்திரத்துல பயன்படுத்தப்பட்டு காரண பிரகிருதி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜட பிரகிருத்தின்னு போட்டிருக்காங்களே, அதுக்குள்ள ரெண்டு இருக்கு, ஸ்தூலம் சூக்ஷ்மம், ரெண்டுமே ஜடம்தான். உடலும் ஜடம்தான், மனமும் ஜடம்தான் சொல்ல சொல்றாங்க. உணர்வு இந்த காரண பிரகிருதி தான் அதுக்கு வந்து உணர்வை கொடுக்கும். உடலுக்கு உணர்ச்சி இருக்கா இல்லையான்னு கேட்டா உடனே சொல்லாம உடலுக்கு உணர்ச்சி இருக்கு. உண்மையிலேயே உணர்ச்சிங்கிறது உடலுக்கு சொன்ன முடியாது, உடல் உணர்வு உடலுக்கு சொன்ன முடியாது. வந்து காரண பிரகிருதி சொன்ன போது உடம்புல வந்து தோல்வி இருக்கு. ஏன்னா உயிர் போச்சுனாக்கே ஒரு தொடு உணர்ச்சி கரெக்ட், அவர் கிள்ள வலிக்க மாட்டாரு, ஆனா உடம்பு அப்படி இருக்கு கரெக்ட். அதனால உணர்வுகள்ங்கிறது தான் வந்து உடம்புக்கு சொன்ன மாதிரி அது சேதன பிரகிருதி, அது தனி. இப்படி ரெண்டு பிரகிருதி இருக்கு. இப்ப என்னன்னா பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. இந்த பரா பிரகிருதி தான் என்ன சொல்றது, சேதன பிரகிருதின்னு இந்த புத்தகத்துல வாழ்ந்து கொடுத்துருக்காங்க. அபரா பிரகிருத்திய ஜட பிரகிருத்தின்னு இந்த புத்தகத்துல வாழ்ந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜட பிரகிருத்திக்குள்ள என்ன வருது, ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம். சேதன பிரகிருதிங்கிறது என்ன, காரண சரீரம்னு ஒண்ணு. இங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தல, நம்ம வகுப்புலயும் சிலபஸ்லயே அந்த வார்த்தை கிடையாது. நம்ம சிலபஸ்லயே அந்த வார்த்தை இருக்கு, நம்ம சிலபஸ்ல அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். அதெல்லாம் சொன்னா விளக்கம் அதிகமா சொன்னதுனால நம்ம ரிஷி வேத விஞ்ஞானம் சிலபஸ்ல காரண சரீரம்ங்கிற வார்த்தை வராது, இல்லாமலே பாடத்தை நடத்தணும் அப்படின்னு நம்ம. ஆனா இங்க சொல்றது சொல்லியிருக்கிறதுனால நம்ம சொல்லுவோம். எப்படி இப்படி ரெண்டு பிரகிருதிகள் இருக்கின்றன. பிரகிருத்தின என்ன, எம்பாடிமெண்ட் கட்டமைப்பு. அப்போ ஜடமும் இருக்கு சூக்ஷ்மமும் இருக்கு, ஜடமும் இருக்கிறது சேத்தனமும் இருக்கிறது, அப்பரா இருக்கிறது பரா இருக்கிறது, உணர்வற்ற உலகம் இருக்கிறது, உணர்வும் கட்டமைப்பும் இருக்கிறது. சர்வாணி குறி அதோட ஒரு வார்த்தை அருள்வார்த்தை உபதாரைய அருள்வார்த்தை. சர்வாணியில் இருக்கிற நெறியில ரெண்டா கட் பண்ணா இடது பக்கம் குறி இ, வலது பக்கம் குறி இ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் யூ அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு, அந்த யூனே ரெண்டா கட் பண்ணோம், இடது பக்கம் இ கிடைக்கும், வலது பக்கம் உ கிடைக்கும். ஊ ஈயும் ஊவும் சேர்ந்து இ அப்படின்னு ஆகும். அப்புறம் ஊ சேரும், யூ அப்படின்னு ஆகும். அது என்ன அந்த புணர்ச்சி இலக்கம். அதனால யூ தெரியுது உங்களுக்கு, அந்த ஈயும் ஊவும் இருக்கிறது. இனி உபதாரைய அப்படின்னு ஆகும். கிறிஸ்மஸ்ய, கிறிஸ்மஸ்யன்றது ஒரே வார்த்தை. என்ன ஹரீஷ், இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, என்னது எத்தனை மெய் இருக்கிறது இல்லை ஸ்மூத் இத்து இசு கரெக்டாக மூணு இருக்கு வந்துச்சுன்னா எப்படி சேர்றது அப்படின்னு. ஆமாம், கூட்டெழுத்து வாய்ப்பு இருந்தால் கூட்டெழுத்தாக தான் எழுதுங்க. சம்ஸ்கிருத் இருக்கு, ஹிந்திலானா அப்படி கண்டிப்பாக ஹிந்தியில் தனித்தனியாக எழுதிட்டு போயிருக்காங்க. சம்ஸ்கிருதத்தில் அப்படி எழுதுறது வழக்கம் இல்லை. எழுதுனா அது ஒத்துக்க முடியாது, நூற்றுக்கு நூறு ஒத்துக்க முடியாதுன்னு ஒன்று கிடையாது. எழுதுனா இவங்களுக்கு எழுத தெரியலன்னு தான் பட் அக்செப்ட் பண்ணிட்டு ரீடர் இருக்காங்க. கிறிஸ்மஸ்ய ஜெகத்தக பிரபவக பிரளயா, பிரளயஸ்ன்னு இருக்கு. பிரளயா ஒரு வார்த்தை, தகா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. ஏத்தது யோனி பூதாணி, இந்த பூத்த அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு புரியணும் இல்லை. பூத்தங்கிறது ஒன்றாம் நிலையில பார்த்துருக்கோம். என்னது பூத்த அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு அப்படின்னா.